மனம் தானே அழகான கூரை காணும் இடம் யாவும் காதலர்கள் வீடு பண்ணான கண்ணே விளையாடு கல்யாண மந்திரம் பாடு கருவிழிகள் நீல கதை பேச கோல கொடி மலரிது பருவ மனம் வீச மாய கனவுகளில் மங்கை மனம் நீந்த மின்னல் இடையழகின இரண்டு கரம் ஏந்த கேட்க வேண்டும் மங்கள மேளம் மணவரை கோலம் கேட்க வேண்டும் மங்கள மேளம் மணவரை கோலம் இரவும் பகலும் உறவு தோன்றின கல்யாண மந்திரம் பாடு ஆகாயம் தானே போல் காற்புழல் தான் நாட கொஞ்சம் மலரணை நில அமுத நதி ஓட நானும் நூறு முத்திரை போட நானும் நூறு முத்திரை போட இருவர் நினைவில் இனிமை கல்யாண மந்திரம் பாடு ஆகாயம் தானே அழகான கூரை காணும் இடம் யாவும் காதலர்கள் வீடு கண்ணான கண்ணா விளையாடு கல்யாண மந்திரம் பாடு ஆகாயம் தானே